Hello. Is it 422756? Yeah. Could I speak to Miss Sunita? Speaking. Hi, Suni. I'm Raja here. How are you? Fine. Hey, how's everything? Everything according to plan, darling. When you'll be back? As soon as I finish. Hey, Sunita. Say something. Darling Sunita, what's wrong? Say something. Pesu enanbe unanbe enenbe poondrenrale ponnoojale thiruvai malarndal muttu thirndu veedumo maane maulamge maane maulamge pesu enanbe unanbe endinde வேண்டுமே முத்தம் ஒன்று மட்டுமே வந்தவனும் இவள் எனது சொந்தவனும் தென்றல் தரும் நந்தவனம் இவன் எனது சொந்தவனம் தென்றல் தரும் உச்சி முதல் பாதமரை முத்தம் எனும் பேர் சிந்தும் நந்தவனம் இவன் எனது சொந்தவனம் தென்றல் தரும் பார்க்காத வேளையில் மரணம்

We'll be right back.